ശിവാസരംഗ പരകാലമണി സ്ത്രീയാപ്ത ലക്ഷ്മാപ്ത രക്ഷണ ഗതിദ്ധ യുഗാഗമാന്തം ആചാര്യഭക്തി പരിപൂതമണർഗശീലം ഗോപാലദേശിക മുനിം ഗുരുമാശ്രയാമഹ ശ്രീകൃഷ്ണ ബ്രഹ്മതന്ത്രോത്തമ ഗുരുകരുണാവാപ്തു ഹക്രാംഗഭാഷ്യം വൈരാഗ്യാചാരവാർദ്ധോ വരദ പദമുഖ ലക്ഷ്മണേന സ്തപാരം ശ്രീ വാഗീശാത്തതുര്യം ഷഡദപി ഗജരാട് വേദചൂടാർഗ്യമൂർത്തി നൂതനം ശ്രീരംഗനാഥം കളിമദന ഗുരും ബ്രഹ്മതന്ത്രം സയാമഹാനവ്യ ശ്രീരംഗനാഥാധ്യാനധ്യാത്മഗ്രന്ഥബോധകാൻ പൂർവാചാര്യാൻ അഹം വന്ദേ പ്രണമ്ര മനസാ സദാ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ സതീ ായപ്രവദന പുംസാം പൗനഃപുണ്യം നിവാരയന്ന് ഹസ്തശീരംഗ ഭർത്തുർമാം അവ്യാസ് അഭയമുദ്രിത ഉല്ലാസ പല്ലവിത പാലിത സപ്തലോകി നിർവാഹകോരകിതനേമ കടാക്ഷലീല ശ്രീരംഗ ഹർമ്യദള മംഗള ദീപരേഖാം ശ്രീരംഗരാജമഹിഷീം ശ്രിയമാശ്രയാമഹ അവിധ വിഷയാന്തര ഷടാരേ ഉപനിഷതാം ഉപഗാന മാത്രബോധ അഭിഷഗുണവശാദേകശേഷി മധുരഭിഹൃദയേ മമാവിദത്തു വേറൊന്നൊന്നാണറിയേൻ വേദന്തമിശൈതമാരൻഷടഹോ പൺകുരുഹോർ ഏതങ്കൾ വാഴ്വാമിന്നേത്തും മധുരഹവിയാർ എമ്മയാഴ്വാർ അവരേ അരൺ തേര്യമാഞ്ഞാണമുടന്തൊരുക്കോളൂരിൽ ചിത്തിരയിൽ ചിത്തിരനാൾ വന്നു തോന്നി ആറുകണൽ അൻപുടനേ കുറുഹൂർ നമ്പിക്ക് അനവരത മന്ദരംഗ അടിമ ചെയ്ത് മാറണയല്ലാൽ എന്നു അറന്തും ദേവമത്തറിയേൻ എന്നും മധുരകവിയേ നീ മുൻകൂറിയ കണ്ണനും തിരുത്താം ബദനിൽ പാട്ട് കുലവ് പതിനൊന്നും എനക്കുതവ് നീയേ. ഇന്നിക്ക് നമുക്കെല്ലാം ഒരു സുകൃതം വാച്ച നാൾ. ആഴ്വാറുകൾക്കുള்ள ரொம்ப முக்கியமான ஒரு ஆழ்வார். அந்த ஆழ்வாருடைய அவதாரமான திருநன்னாள். சுவாமி அதிகார சங்கிரகத்துல ரொம்ப ஆச்சரியமா சொன்னார், ஏத்தி மன தெழில் ஞான விளக்கினை இருளனைத்தும் ஆத்தினவர்க்கு ஓர் கைமாறு மாயனும் காணகில்லான் போத்தி உகப்பதும் புந்துகில் கொள்வதும் பொங்கு புகழ் சாத்தி வளர்ப்பதும் சத்தல்லவோ முன்னம் பெற்றதற்கே அப்படிங்கிற அந்த அதிகார சங்கிரக பாசுரத்துல நாம் நமக்கு கர்த்தவியமா ஆச்சாரியனையும் நமக்கு உபகாரகர்களான இந்த சம்பிரதாயத்துக்கு பரமோபகாரகர்களான ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் கொண்டாட வேண்டியது நமக்கு கர்த்தவியம் அப்படிங்கறத காமிச்சிருந்தார். ஏன்னா எம்பெருமான் அவர்கள் பண்ண உபகாரத்துக்கு எம்பெருமானாலேயே பண்ண முடியாது அப்படிங்கறது கைமூர்த்திக நியாய சித்தம். நாம் எங்க பண்ண போறோம், ஆனா நாம் நம்மளுடைய சுரூபானுகுணமாக அவருடைய திருநன்னாள்களை அவருடைய திருநக்ஷம் அவதாரம் பண்ணதான திருநக்ஷத்திராதிகளை கொண்டாட வேண்டியதுங்கிறது நமக்கு சொரூபம். அதனால நமக்கு இந்த ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரத்தை கொண்டாட வேண்டியது சொரூபம். இந்த ஆழ்வார் மிச்ச ஆழ்வார்களுக்கு போல, ஆழ்வார்கள்ல 12 பேரும் ஆழ்வார்கள் சுப்பிரசித்தர். அதுல 2 ஆழ்வார்களுக்கு ஆச்சாரியத்தும் உண்டு. எந்த 2 ஆழ்வார்கள் அப்படின்னு கேட்டா, இந்த ஆழ்வாரும் இவருக்கு ஆச்சாரியரான சுவாமி நம்மாழ்வார். அப்ப 2 கோஷ்டிலையும் வருவார். ஏன் 2 கோஷ்டியில அப்படின்னா, நம்மாழ்வார் ஆழ்வார் கோஷ்டிலையும் வர, ஆச்சாரியார் கோஷ்டிலையும் வர. இதே மாதிரி கண்ணனு சிறுத்தாம்பு அருள் செய்ததான இந்த மதுரகவி ஆழ்வாரும் ஆழ்வார் கோஷ்டிலையும் இருக்கார், ஆச்சாரியன் கோஷ்டிலையும் இருக்கார். அப்படிங்கிறது இவ ரெண்டு பேருக்கு மாத்திரம் இருக்கக்கூடியதான ஒரு அசாதாரணமான ஒரு வைபவம். சரி, சுவாமி நம்மாழ்வார் ஆச்சாரிய கோஷ்டியில இருக்கார் அப்படிங்கிறது சுப்பிரசித்தம். ஆழ்வார் தான் நமக்கு எல்லாம், நமக்கு நம்ம இந்த பிரபன்னஜனந்தான கூட்டஸ்தரான அப்படினாலே இந்த தொண்ட குலத்துக்கு அதிபதி குலபதிஹின்னு ஆள வந்தார் கொண்டாடின அருள் ஆத்யசனகா குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமுத் துதங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்துனா அப்படின்னு கொண்டாடினார் ஒல்லியோர். அதனால நாரம்பருடைய ஆளவந்தார் முதலிய பூர்வாச்சாரியருடைய திருவுள்ளப்படி நம்ம ஆழ்வார் நமக்கு ஆச்சாரியரானார். சரி, இந்த ஆழ்வார் எப்படி ஆச்சாரியரானார், ஆச்சாரிய கோட்டியில இவருக்கு எப்படி அன்மயம்னு கேட்டா, சுவாமி சம்பிரதாய பரிசுத்தியில ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயத்தை எடுத்து சாதிக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த சம்பிரதாயத்துக்கு, இந்த அத்தியாத்த சம்பிரதாயத்துக்கு யுகாந்தரத்துல யாரெல்லாம் இந்த சம்பிரதாயம், இந்த வேதாந்த சம்பிரதாயத்தை யார் யாரெல்லாம் ரட்சணம் பண்ணா அப்படின்னு சாதிச்சுன்னு வரைச்சு, பூர்வ யுகங்கள்ல எப்படிப்பட்டவர்களா இருந்தார், எப்படி யதார்த்த தரிசிகளாய் யதாதிருஷ்ட அர்த்தவாதவாதிகளான வியாச போதாயநாதிகளுக்கு பிறகு இந்த யுகாரம்பத்தில் ஆழ்வார் ஆச்சாரியரானார். இந்த யுகாரம்பத்திலே ஆழ்வார் ஆச்சாரியரானார். சுவாமி நம்மாழ்வார் இந்த கலியுகத்துக்கு, இந்த சம்பிரதாயத்துக்கு, அத்தியாத்ம சம்பிரதாயத்துக்கு சதாச்சாரியனாக ஆனார், பிரதமாச்சாரியனானார் இந்த யுகாரம்பத்துல அப்படின்னு சொன்ன. அதுக்கு பேர இந்த நம்மாழ்வார் சூத்ரனாச்சு, இவரை போய் நம்ம ஆச்சாரியனா எப்படி வரிக்கிறதுங்கிற சங்கைக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிறதுக்காக தான் பிராப்தியம் ஞானம் பிராமணா சத்ரியாத்வா அப்படிங்கிற பிரமாணங்களா எடுத்து காட்டிட்டே வந்தார். இந்த நம்மாழ்வார் ஆச்சாரியர் யாருக்கு அப்படின்னா, நம்மாழ்வார் ஆச்சாரியர் நாதமுனிகளுக்கானார் அப்படின்னார். அதனாலதான் ஆள வந்தார், தன்னுடைய ஆச்சாரியனான மணக்கால் நம்பி அவருக்கு மேல உயர் கொண்டார். அவருக்கு மேல நாதமுனிகள், தனக்கு சாட்சாத் பிதாமகரான நாதமுனிகள் இருக்க தனக்கு குலப்பதியாக நம்மாழ்வாரை கொண்டாடினாரே ஏன்னு கேட்டுண்டார். அதுக்கு இந்த பரம்பரையில பரமோபகாரர் அவர் அப்படிங்கறதெல்லாம் இந்த சம்பிரதாய பரிசுத்தில் அதுக்கெல்லாம் சமாதானம் சாதிச்சார். அப்படி சாதிச்சுன்னு வரைச்சு நம்மாழ்வார் நாதமுனிகள் இவா ரெண்டு பேரையும் எடுத்து பார்க்கணும். நம்மாழ்வார்களும் நாதமுனிகளுக்கும் உள்ள காலம் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்படி இருக்கச்சு ஆச்சாரிய சிஷ்யத்துவம் எப்படி வாழ்க்கை கிடைச்சது, ஏன்னா நாதமுனிகளுக்கு பிராச்சாரிய நாதமுனிகளுக்கு ஆச்சாரியனா நம்மாழ்வார சொல்லி அந்த ஆச்சாரிய சபா அந்த ஆச்சாரியனை தன்னுடைய பிராச்சாரியனை கொண்டாடுறது, தன்னுடைய ஆச்சாரியனை கொண்டாடுறது ஆச்சாரியனுக்கு பிரீத்தியான விஷயம். அதனால்தான் ஸ்தோத்திரத்துல ஆள வந்தார் ஆத்யசன குலபதேர் உகுளாபிதாமம் ஸ்ரீமத்தங்கரயுகலம் பிரணமாமி மூர்த்தினான், தனக்கு சாட்சாத் குலபதியா, தனக்கு சாட்சாத் பிதாமகரான நாதமுனிகள் இருக்க செய்து தனக்கு குலபதியா நம்மாழ் காமிச்சார் அப்படின்னு சமாதானம் சொன்னார். அங்க நாதமுனிகள், நாதமுனிகளுக்கு ஆச்சாரியர் நம்மாழ்வார். எப்படி நம்மாழ்வார் ஆச்சாரியரானார்னா, அதுக்கு ரெண்டு காரணம், ரெண்டு வகையில ஆழ்வார்க்கு ஆச்சாரியரானார்னு எப்படின்னு அதுக்கு முதல்ல சொன்னார், மதுரகவி பரம்பரையாலும் பிராதுர்பாவ விசேஷத்தாலும் ஆழ்வார் ஆச்சாரியரானார் அப்படின்னு தேசிகனுடையதான திருவாக்கு சம்பிரதாய பரிசுத்தியில இருக்கு. மதுரகவி எப்படி ஆரம்பிச்சுன்னா, மதுரகவி பரம்பரையாலும் இந்த மதுரகவிகள் இந்த ஆழ்வாரை பற்றினார். அந்த மதுரகவி பரம்பரையில வந்துதான் நான் ஒருத்தர் உபதேசம் பண்ணிதான் கண்ணனும் சிறுத்தாம்பு நாதமுனிகளுக்கு கிடைச்சது. அந்த கண்ணனும் சிறுத்தாம்பு புரச்சரணம் பண்ணிதான் ஆழ்வாரை சாட்சாத்கரிச்சார் நம்ம நாதமுனிகள். அதனால மதுரகவி பரம்பரையில நமக்கு நம்மாழ்வாரை காட்டி கொடுத்த பரம்பரையில முதல்ல வந்தவர் அந்த மதுரகவிகளை, மதுரகவி பரம்பரை சம்பந்தம் நாதமுனிகளுக்கு கிடைச்சது. அதனால இந்த பரம்பரைய ஆச்சாரியனாக மதுரகவிகளானார் அப்படிங்கறத தேசிகன் சம்பிரதாய பரிசுத்தில சுவாமி தேசிகன் நமக்காக காட்டி கொடுக்கிறார். அதனால நம்மாழ்வார் ஆச்சாரியரானார் அப்படிங்கிறது சுப்பிரசித்தம், ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்தினால தெரிஞ்சுடுறது. இந்த மதுரகவி ஆழ்வார் நமக்கு ஆச்சாரியரானார், இவரும் ஆச்சாரிய கோஷ்டி பிரவிஷ்டராயிட்டாருங்கிற விஷயத்த எப்படி சொல்றது. அது மாத்திரம் இல்ல, இங்க நம்மாழ்வார் ஆச்சாரியரானார்னு சொன்னாலே போரும், மதுரகவி ஆழ்வார்ங்கிறவர் தனி ஒரு வெற்றி கிடையாது. நம்மாழ்வார்னு சொல்லிட்டாலே எப்படி சகல விசேஷன விசிஷ்டனான எம்பெருமான் ஒருத்தனே பரதத்துவம்னு சொல்றோமோ, அது மாதிரி மதுரகவி விசிஷ்டமான நம்மாழ்வார் தான் ஆழ்வார். மதுரவி ஆழ்வார் தனி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆழ்வார் ஆச்சாரியன்னா மதுரவி ஆழ்வாரும் ஆச்சாரியன் அர்த்தம். ஆச்சாரிய கோஷ்டியில அவரும் பிரவிஷ்டராயிட்டார். ஏன்னா அவரை ஆழ்வாரை விட்டு அவரை பிரிக்க முடியாது, நம்மாழ்வாரை விட்டு அவரை பிரிக்க முடியாது அப்படி ஒரு தத்துவமாக இருந்ததுனால நம்மாழ்வார் சொன்ன இடங்கள் எல்லாம் மதுரவி ஆழ்வாரையும் சொன்னதாக ஆயிடுத்து அப்படி என்ன ஒரு நிர்வாகம் பண்றது உண்டு. ஆக சுவாமி தேசிகன் இத சுஸ்பஷ்டமா காமிக்கணும், மதுரவிகளுக்கு ஆச்சாரியத்தம் உண்டு, ஆழ்வார் கோஷ்டி பிரவிஷ்டர் பாத்திரம் வந்து அவர் ஆச்சாரிய கோஷ்டியிலையும் பிரவிஷ்டர் ஆறார் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காகவே இந்த தேசிக நாங்க சம்பிரதாய பரிசுத்தியில மதுரகவி பரம்பரையாலம்னு ஒரு பதம் போட்டு, அதனால இந்த மதுரகவிகளுக்கும் சுவாமி நம்மாழ்வாருக்கும் இப்படிப்பட்டதான ஒரு ரெண்டு சம்பந்தம், ஆழ்வார் கோஷ்டி சம்பந்தமும் நமக்கு கிடைச்சது, ஆச்சாரிய கோஷ்டி சம்பந்தமும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால ஆழ்வாராயும் ஆச்சாரியர்களாயும் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இருவர். இந்த இவர்கள் இருவர்களும் ஆழ்வாசு குரு சிஷ்யர், ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு லட்சணமா இவா ரெண்டு பேரும் இருந்துட்டு இருந்தா அப்படிங்கிறது இவருடையதான வைபவங்கள்ல நமக்கு தெரியுது. அப்பேற்பட்டதான அந்த மதுரகவி ஆழ்வாருடையதான ஒரு திருநக்ஷத்திரம். அத்த அத மதுரகவி ஆழ்வாருடையதான பெருமைகளை காமிக்கிறச்சே சுவாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆழ்வாருக்கும் ஒரு ஒரு விசேஷனை விட்ட தந்தை என நின்ன தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபனருடனாலே நாம் சுவாமி நம்மாழ்வார் சொன்னார். அதே மாதிரி கண்டவன் நம்பானன்னு பானாழ்வான திருப்பானாழ்வார் நம்பானன்னு சேர்த்துல இந்த ஆழ்வார் சொல்லணுமே. இந்த ஆழ்வார் எப்படி காமிச்சார்னா துன்பற்ற மதுரகவி தோன்ன காட்டும். இந்த லோகத்துக்கு இந்த ஆழ்வார் என்ன ஒரு உபகாரத்தை பண்ணிருக்க, லோகத்துக்கு மிச்ச ஆழ்வார்கள் உபகாரம் பண்ணா என்ன உபகாரம் பண்ணானா எம்பெருமான காட்டி கொடுத்தான். இந்த சர்வேஸ்வரன் இவன் இருக்க மிச்ச பேரை போய் நாடுகிற உண்ணும் தேவம் உலகம் உயிரும் மத்த ஆதமெல்லா அண்ணன் ஆன்மகன் தன்னோட தேவருலகோடு உயிர்படைத்தான் புன்னம்போல் மணிமாடனேடு திரு குருகூரதனுள் நின்று ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே அப்படின்னு சர்வேஸ்வரனாய் காரண வஸ்துவாய் காரண வாக்கியங்களாலே பிரதிபாத்தியனான சர்வேஸ்வரனான சீமானான நாராயணன் நமக்காக வைகுண்டத்தை விட்டுட்டு இந்த திருநகரில ஆழ்வார் திருநகரில வந்து சன்னதி பண்ணிட்டு இருக்கானே இவன் இருக்க செய்தே இன்னொரு தேவதையிட்ட பரத்த சங்கை ஏற்படுறதே உங்களுக்குன்னு சம்சாரிகளை பார்த்து ஆழ்வார் கேட்டார். ஆழ்வார் கேட்டா ஆழ்வார் இந்த சம்சாரிகளுக்கு எம்பெருமானுடைய சொரூப ரூப விபூதிகள்லாம் எடுத்து சொன்னார். அந்த எம்பெருமானை அடையறதுக்கு வேண்டிய உபாயத்தை தான் அனுஷ்டானம் பண்ணி காமிச்சார். அந்த உபாயத்தை காமிக்கிறச்சு தான் எந்த விஷயத்தை எப்படி அனுஷ்டானம் பண்ணும் சரணாகதிங்கிற உபாயத்தை பண்ணணும். எப்படி சரணாகதி பண்ணார், ஆரம்பத்துல திருவேங்கடமுடையானிடத்துல சரணாகதி பண்ணார் நம்மாழ்வார். சரணாகதி பண்ண ஆழ்வார் எப்படி பண்ணார்னா அதுக்கு முன்னாடி பொன்னுலகாளியோட பதிகம் வந்தது. இந்த சரணாகதி பண்ணணும்னா ஆச்சாரியனை முன்னிட்டு சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரக்கிரியையை நமக்கு காமிச்சு கொடுத்தார் சுவாமி நம்மாழ்வார். பொன்னுலகாளியரோ பூனமொழிதாளியரோ நன்னல புள்ளி நங்காள் வினையாட்டியே நான் இறந்தேன் முன் உலகங்கள் எல்லாம் கொண்ட முகில்வண்ணன் கண்ணன் என்னலங்கொள் பெறான் தனக்கு எந்நிலைமை உரைத்தே அப்படிங்கறதான அந்த பாசுரத்துல அந்த நம்மாழ்வார் ஆச்சாரிய நிஷ்டா பிரபத்தியே பண்ணன். அந்த ஆச்சாரிய நிஷ்டா ஆச்சாரியருடைய வைபவத்தை பேசணுங்கிறதுக்காக எட்டாம்பத்துல நெடுமார் கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து. அப்ப ஆச்சாரியாருடையதான பாகவதர்களுடையதான சம்பந்தம் நமக்கு பரமோத்தாரகம் அப்படின்னு லோகத்துக்கெல்லாம் காமிச்சு கொடுத்தார் திருவாய்மொழியில சுவாமி நம்மாழ்வார். திருமங்கை ஆழ்வார் ஆரண்ணன் நெஞ்சுடையார் அவரம்மை ஆழ்வாரே அப்படின்னு எம்பெருமானுடைய பாகவதர்களுடையதான பெருமை எல்லாம் காமிச்சார். இவெல்லாம் சொன்னா எம்பெருமானையும் பாடினான். ஆனா எம்பெருமான விடுத்து இப்படி ஆழ்வார தவிர வேறொருத்தர் எனக்கு பரதெய்வம் இல்ல அப்படின்னு சபதம் பண்ணி இருந்தவர் மதுரவி ஆழ்வார் ஒருத்தர். எப்படின்னா பெருமாள் அயோத்தியில அவதாரம் பண்ணார், பெருமாள் தான் ஒண்டி அவதாரம் பண்ணல, தன்னோட கூட தன்னுடைய நித்திய சூரிகளான திவ்யாபரண திவ்யாயுதங்களையும் கூட்டிட்டு அவதாரம் பண்ணார். அது லக்ஷ்மண பரத சத்ருக்னால அவதாரம் பண்ணா. இதுல இந்த லக்ஷ்மணன் ஒவ்வொருத்தரும் மூணு பேர், லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் மூணு பேர் எப்படி இருந்தார். லக்ஷ்மண ஆழ்வான் பகவத் கைங்கரியம் எப்படி பண்ணணும், அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சொபதச்சதே அப்படின்னு எப்படி இருக்கணுங்கிற லோகத்துக்கு காமிக்கிறதுக்காக லக்ஷ்மணனா அவதாரம் பண்ணார். ஆதிசேஷன் லக்ஷ்மணனா அவதாரம் பண்ணார். சரி, பெருமாளுடைய திருவாழி திருச்சங்கு தான் பரத சத்ருக்னால அவதாரம் பண்ணார். இந்த பரதாழ்வான் என்ன காமிச்சான் லோகத்துக்கு அப்படின்னார், பரதாழ்வான் லோகத்துக்கு பகவத் பக்தி பகவானிடத்துல பாரதந்திரியம் எப்படி இருக்கணும். அப்ப பாரதந்திரியம்னா என்ன அப்படின்னா பரதாழ்வான் போல இருக்கிறது தான் பாரதந்திரியம்னு காமிச்சார். எது பரதாழ்வான் எப்படி இருந்தான்னா பரதாழ்வான் எம்பெருமான் எது பாரதந்திரியம்னா எது அப்படின்னா எம்பெருமான் கொடுத்த சுதந்திரத்தை சுமக்கிறதுக்கு தான் பாரதந்திரியம்னு பேர். பாரதந்திரியம்னா நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் எனக்கு ஒண்ணும் முதல் இல்ல நான் கைகட்டின்னு நிற்பேங்கிறதுக்கு பேர் பாரதந்திரியம்னு அல்ல. நமக்கு வகுத்த சுவாமியானவன், நமக்கு சேஷியானவன், நீ இந்த காரியத்தை இப்படி செய்யுங்கிறச்ச மறுக்காம ஏத்துக்கிறானோ இல்லையோ, அதுதான் பாரதந்திரியம். அது மாதிரி அந்த ஸ்தானத்துல அந்த ஸ்திதியில நின்று காமிச்சவன் பரதாழ்வன். ஆனா பெருமாள் காடேற போன பெருமாளை திருப்பி அழைச்சின்னு வந்துடுறேன், நகரத்துக்கு அழைச்சின்னு வந்துடுறேன்னு சபதம் பண்ணிட்டு போனா பெருமாள் வரத்துக்கு இல்ல, நீ போய் திருப்பி ராஜ்யத்தை பண்ணு, நீ போய் ராஜ்யத்தை பார்த்துக்கோ, 14 வருஷம் கழிச்சு நான் வரேன்னு பெருமாள் சாதிச்சோன்னா மறுப்பே சொல்லாம திருப்பி வந்தான். ஆறு ரோக ரதம் ஹிருஷ்டகான்னு வால்மீகி ரொம்ப சந்தோஷமா ஏறிட்டு வந்தான். அப்ப பெருமாளுடைய வார்த்தைகள்ல அவ்வளவு ஒரு விசுவாசத்தோடு இருந்து பெருமாளுடைய வார்த்தை என்னவோ அத துளி கூட மீறாம அதிலங்கனம் பண்ணாம பெருமாளுடைய வார்த்தையை காப்பாத்தி பாரதந்திரியத்தினுடையதான ஒரு எல்லை நிலத்துல நின்னா பரதாழ்வான். சரி, இதுல பெருமாளுக்கு ரொம்ப பிரீத்திக்கு பாத்திரமானவன் லட்சுமண ஆழ்வானா, கூடவே போய் சுகதுக்கங்கள்ல அனுபவிச்சு பெருமாளோட கூட இருந்த அந்த லட்சுமண ஆழ்வானா, இல்ல பெருமாளை நினைச்சுட்டே நந்தி கிராமத்துல வாசம் பண்ண பரதாழ்வானான்னு கேட்டா, பெருமாள் திருவுள்ளத்துல இருந்தது சத்ருக்ன ஆழ்வான். சத்ருக்ன ஆழ்வான் போல யாரும் கிடையாது. ஏன்னா இந்த சத்ருக்ன ஆழ்வான வால்மீகி பகவான் காமிகர்ச்சையே சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா நீதஹா பிரீதி புரஸ்கிருதஹான்னு அயோத்தியா காண்டத்துல காமிச்சா. அவனுக்கு சத்ருக்னன்னு பேரு. சத்ரும் கிரந்தி இது சத்ருக்னா, தன்னுடைய விரோதிகளை ஜெயிச்சவன் அர்த்தம். அப்ப ராமன் விரோதிகளை ஜெயிக்கலையா? நான் அபிஜித்திய நிபுர்த்தத்தைன்னா சொல்லியிருக்கு. லட்சுமண ஆழ்வான் விரோதிகளை ஜெயிக்கலையா? பரதாழ்வான் விரோதிகளை ஜெயிக்கலையா? அப்ப சத்ருக்னனுக்கு ஒண்டி இந்த பேர் கொடுப்பான் இந்த சத்ருக்னத்வம். அப்ப விரோதிகளை ஜெயிக்கக்கூடியதான இந்த தன்மையானது ராம லக்ஷ்மண பரதாள் எல்லாருக்கும் பொதுவா இருக்க செய்த இவனுக்கு இந்த திருநாமம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டா, அங்க பொறிவாச்சாமுள்ள வியாக்கியானத்துல இந்த சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா நீதஹா பிரீதி புரஸ்கிருதா அப்படிங்கிற அயோத்தியா காண்டத்தினுடைய முதல் ஸ்லோக வியாக்கியானம் தனி ஸ்லோக வியாக்கியானத்துல காமிச்ச சத்ருக்னஹா அப்படிங்கிற சப்தம், இவனுக்கு சத்ரு எதுன்னா, இவனுக்கு ராமபக்தியாகிற சத்ரு இல்லையிறே அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கு. ராமபக்திய பெருமாள் இடத்துல சக்கரவர்த்தி திருமகன் இடத்துல இருக்கக்கூடிய பக்திய போய் சத்ருன்னு யாராவது சொல்லுவார்களோ அப்படின்னு கேட்டா, அதுதான் சத்ரு. எதுக்குன்னா, பாகவத பக்திக்கு பாக்கறச்சு பகவத் பக்தி அவனுக்கு சத்ருவா தோணுச்சு. அப்ப பரதாழ்வானுக்கு தான் சேஷபூதனா இருக்கணும்னு நினைச்சு, பாகவத சேஷனா இருக்கணும்னு நினைச்சவனுக்கு பகவத் சேஷத்தை சத்ருவா தோணுது. அதனால சத்ருக்னஹா, அந்த சத்ரு பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம். இவன் பாகவத கைங்கரியத்துல ஒரு ஆசக்தியோட கைங்கரியம் பண்றச்சே பகவான் வந்துட்டா, அந்த பாகவத கைங்கரியத்தை விட்டுட்டு போய் பகவானுக்கு கைங்கரியம் பண்றதா என்னங்கிற ஒரு குழப்பங்களா வரும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே இல்லை சத்ருக்னாழ்வான், அதுக்கு எங்கேயுமே இடம் கொடுக்கல. அதனால்தான் நீதஹா பிரீதி புரஸ்கிருதா அழைச்சிட்டு போனான் பரதாழ்வான். பரதாழ்வானுக்கு என்ன ஒரு கௌரவம் அந்த தேசத்துல, அயோத்தியா தேசத்துல என்ன இருந்ததோ, ஏன்னா பரதாழ்வான் ஒரு முகூர்த்தம் பார்த்து லக்னம் பார்த்து ராஜகுமாரன் கிளம்பி போகணும் ஒரு ஊருக்கு போனா. அதே மாதிரி பரதாழ்வான் போனா சத்ருக்னாழ்வான் ராஜகுமாரத்துவம் அவனுக்கு சமமா இருக்கிறச்சு. சத்ருக்னாழ்வான் ஒரு தனி முகூர்த்தத்துலனா போயிருக்கணும், அப்படி போகல. பரதாழ்வான் எந்த முகூர்த்தத்துல கிளம்பி போனானோ அவனோடயே போனானா. எப்படி போனான்னா, ஒரு அசேதனத்துவப்பாதி போனான்னு எழுதுற. ஏன்னா அவனுடைய பாகவத பராகாஷ்ட அப்படி இருந்தது. பரதாழ்வான தவிர நமக்கு தேவுமத்தறியேன் குருகோர் நம்பியில் இருந்தவன். எப்படி ஆழ்வார் இந்த மதுரகவி ஆழ்வார் இருந்தாரோ அது மாதிரி, மதுரகவி ஆழ்வார மாதிரி இருந்து காமிச்சவன் இல்ல பரதாழ் சத்ருக்னாழ்வான போல நமக்கு ஆழ்வார்கள் மதுரகவி ஆழ்வார் இருந்தாருன்னு சொன்னாங்கிறது காலத்தினால சரியா போகும். அப்ப சத்ருக்னாழ்வான் எப்படி இருந்தானோ இந்த சத்ருக்னாழ்வானுடைய படிதான் இந்த மதுரகவி ஆழ்வாருடைய சொரூபம். அப்ப பாகவத பராகாஷ்டையே தனக்கு சொரூபமாக, ஆச்சாரியனை ஆசிரியிக்கிறதையே தனக்கு சொரூபமாக காட்டி கொடுத்தது மதுரகவி ஆழ்வான். அதுதான் சத்ருக்னாழ்வான் காட்டி கொடுத்தோம். அதனாலதான் சத்ருக்னாழ்வானுக்கு வால்மீகி பகவான் விசேஷமா ஒரு பதம் போட்ட. என்ன ஒரு விசேஷ பதம் போட்டார்னா, நித்திய சத்ருக்னஹா அப்படின்னு பதம் போட்ட. அதே மாதிரி இங்க நித்திய சத்ருக்னா கண்ணன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பணல் நன்னு தன் குரு நம்பி என்னக்கால் அன்னைக்கு முமுதூரும் என்னாவுக்கு அப்படின்னு எம்பெருமானுடைய பக்தியை, பகவானிடத்துல கண்ணன் இடத்துல இருக்கக்கூடியதான பக்தியை விட, ஏன்னா இந்த மதுரவி ஆழ்வார் எப்படி இருந்தார்னா, அன்பர்க்கே அவதரித்த மாயோன் நிற்க அருமரகள் தமிழேதான் தாளே கொண்டுன்னு காமிச்சார் அதிகார சங்கிரகத்துல தேசியம். அப்ப அன்பர்க்கே கண்ணனை விபவத்துல கண்ணனை சேவிக்கிறதுக்கு ஒரு இது இருந்து கண்ணனுடைய சமகாலத்துல கிருஷ்ணாவதாரம் பண்ண சமகாலத்துல தான் அவதாரம் பண்ணி இருந்தாலும் அதை விட்டுட்டு இவரிடத்துல ஆசிரியச்சார். பிறந்தவாரம் வளர்ந்தவாரம் பதிகத்துல திருவாய் மொழியில இன்னும் ஒரு செவ்வாய்க்கிழமை முன்னம் வாய்க்கப்பட்டுலமே அப்படின்னு ஆழ்வார் ஏங்குறாரா? ஒரு வாரம் முன்னாடி பிறந்திருந்தா கலியுகம் அவ கலியுகம் பிறந்து உடனே ஆழ்வாருடைய அவதாரம் நாள் கணக்குல அவதாரம். கொஞ்சம் முன்னாடி பிறந்திருந்தா கண்ணனை விபவத்துல சேவிச்சிருக்கலாமே. கண்ணன் திருநாடு அலங்கரிக்கிறதும் ஆழ்வார் இங்க அவதரிக்கிறதும் சரியா இருந்திருக்கு. இன்னும் ஒரு செவ்வாய்க்கிழமை முன்னம் வாய்க்கப்பட்டுலமே பல்லிலே பட்டு தெரிப்பதே அங்க பிறந்த வாரம் பதிகத்தினுடைய வியாக்கியானத்துல வீட்டுல காமிக்கிறான். சாதம் பாயவரலும் போன சாதம் கீழே தெரிச்சுடுத்துனா அது மாதிரி கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்க முடியலேன்னு ஆழ்வாருக்கு தாபம் இருந்தது நம்ம ஆழ்வாருக்குன்னு தெரியுது. ஏன்னா கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதித்தம் தானே சொன்னார். கிருஷ்ண திருஷ்ணாயே ஒரு தத்துவமா இருக்குன்னா அது சுவாமி நம்ம ஆழ்வார் தானே. அப்ப அந்த கிருஷ்ண திருஷ்ணைய விட ஆழ்வார் இடத்துல இருக்கக்கூடியதான பிரீதி பிரகர்ஷம் இந்த ஆழ்வாருக்கு மதுரகவி ஆழ்வாருக்கு அதிகமா இருக்கு. அதனால கண்ணனை விட இவரை ஆசிரியிக்கிறது தனக்கு உத்தேசம் அப்படின்னு காமிக்கிறார். இது எங்கன்னார், இந்த ஆழ்வார் துவயத்துல இருக்கக்கூடிய அஷ்டாட்சரத்துல இருக்கக்கூடியதான நமசப்தம் எப்படி துவயத்துல அஷ்டாட்சரத்துல பிரணவம் இருக்கு, நமகான்னு ஒரு நமசப்தம் இருக்கு, அதுக்கு மேல நாராயண சப்தம் இருக்கு, இப்படி மூணு சப்தங்களுக்கும் அர்த்தம் சொல்லணும். அப்ப நமசப்தார்த்தத்தை காமிக்கணும். அதுல அஷ்டாட்சர மத்தியத்துல இருக்கக்கூடியனா என்னைக்குமே ரசமான விஷயம் மத்தியத்துலதான் இருக்கும். இந்த பக்கமும் இல்ல, இந்த பக்கம் இந்த பக்கம் பிரணவம் இருக்கு, ஒரு பக்கம் நமஸ் இருக்கு, நாராயண சப்தம் இருக்கு. பிரணவ நாராயண சப்தங்களுடைய ஒரு ரசம் எதுன்னா நமகாங்கிற சப்தம். இந்த நமகாங்கிற சப்தம் என்ன அப்படின்னா பிரணவ சப்தம். பிரணவம் என்ன சொல்றது அப்படின்னா இந்த சேதனனுக்கு எம்பெருமானிடத்துல எம்பெருமானுடைய சம்பந்தமானது நீங்காத சம்பந்தம், ஒன்னா ஒழிக்க ஒழியாத சம்பந்தம் அப்படிங்கறத காமிக்கிறது பிரணவம். அப்ப எம்பெருமான் தான் இவனுக்கு பரமோத்தேசியம்னு காமிக்கிறது நமஸ், நாராயண சப்தம் பின்னாடி இருக்கக்கூடியதான சப்தம். நடுவுல இருக்கக்கூடியதான நமகாங்கிற சப்தம் இருக்கு. இந்த பகவத் சேகத்துவம் எந்த இடத்துல எல்லாம் தோன்றதோ அந்த இடத்துல எல்லாம் பாகவத சேகத்தை பர்யந்தமாக அனுசந்திக்க பிராப்தம் அப்படின்னு சுவாமி ஸ்பஷ்டமா காமிக்கிறார். அப்ப பகவத் சேகத்துவம் தோத்தும் இடமெல்லாம் பாகவத சேகத்தை பர்யந்தமாக அனுசந்திக்க பிராப்தம்னு சொன்னாரு. அந்த பாகவத சேகத்துவம் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கணும் அப்படிங்கறத லோகத்துக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக எம்பெருமானே இப்படி மதுரகவி ஆழ்வார அவதாரம் பண்ண. ஏன்னா எம்பெருமான் தான் எல்லா ஆழ்வார்களா அவதாரம் பண்ணிருக்கான்னு குரு பரம்பரையில காமிக்கிறார். ஓர் அபிநவ தசாவதாரம் பண்ணி அப்படிங்கிற வாக்கியத்தினாலே எம்பெருமானே தானே பக்னான் உத்தரசே லோகான் காருண்யா சாஸ்திரபாணினா அப்படின்னு எம்பெருமான் ஏச நாராயணனான எம்பெருமான் சீமானான நாராயணனான எம்பெருமான் இந்த சம்சாரிகளை உத்தரணம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தானே ஆழ்வாராஜ ரூபேன ஆழ்வாராச்சாரியாதி ரூபேன ஒரு அபிநவ தசாவதாரம் பண்ணினா அப்படின்னு சுவாமி தேசிகன் குரு பரம்பரா சாரத்துல நமக்கு காட்டி கொடுக்குறாரு. அதனால இது மதுரவி ஆழ்வாரா எம்பெருமான அவதாரம் பண்ணதோட உத்தேசம் என்னன்னா பாகவத சேகத்துவம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத லோகத்துக்கு காமிக்கணும். அந்த அஷ்டாட்சரத்துல ஒரு நமசப்தம் இருக்கு, துவயத்துல ஒரு நமசப்தம் இருக்கு. இந்த நமசப்தங்களுக்கெல்லாம் எப்படி அர்த்தம் சொல்லணும், நமசப்தத்தை பல விதமான யோஜனைகள் காமிக்கிறார் திருமந்திர அதிகாரத்துல. சூக்ஷ்ம யோஜனை, ஸ்தூல யோஜனை, பரயோஜனை, இப்படி எல்லாம் யோஜனைகள் அநேக யோஜனைகள் சுவாமி கல்பிச்சு காமிக்கிறார். அதனுடைய சாரம் என்ன, இந்த யோஜனைகள் இந்த மந்திரார்த்தங்களுடைய சாரம் என்னன்னா நமசப்தமானது இந்த பிரபத்தியை சொல்றது, சாட்சாத் பிரபத்தியை சொல்றது. தாசபூதா சுதசர்வே ஹியாத்மான பரமாத்மனஹா அதோ அகமபி தேதாசகா இதி மத்வா நமாமியகம்னு அகிர்புத்ரியன் மந்திரராஜ பதஸ்தோத்திரத்துல கொண்டாடினான். அதுதான் இந்த நமசப்தத்துக்கு இதுதான் அர்த்தம்னு சுவாமி இங்க எடுத்து காமிக்கிறார் திருமந்திராதிகாரத்துல. அப்ப பிரபத்தி இருக்கு, இந்த பிரபத்தியை எப்படி பண்ணணும்னா பாகவத சேஷத்தோட கூடினதான பிரபத்தி அப்படிங்கறத காமிக்கணும். அதுதான் நமசப்தத்தினுடைய ஒரு பராகாஷ்ட என்ன அப்படின்னா நாம் பாகவதர்களுக்கு சேஷபூதர்கள், பேசுவார் அடியார் எம்மை விற்கவும் பெறுவர்களேன்னு பெரியாழ்வார் இத்தான் நமக்கு காமிச்சு கொடுத்தார். இந்த பாகவத சேஷத்துவத்தை நமக்கு காட்டுறதுக்காகவே ஒரு அவதாரம் எம்பெருமான் பண்ண அவதாரம் தான் இந்த மதுரகவியாழ்வாருங்கிறதான ஒரு அவதாரம். இந்த அவதார் இந்த ஆழ்வார் திருக்கோளூர் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆழ்வார் திருநகரி பக்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு திவ்ய தேசம். இந்த ஊருக்கு தான் ஆழ்வார், ஏன்னா இந்த ஊர்ல இந்த ஊர் எம்பெருமான மங்களாநாதன மன்ன புகுந்த ஆழ்வார் வைத்தமானிதின்னு பேரு. ஏன்னா அந்த பெருமாளுடையதான திருநாமமே ஒரு பெரிய நமக்கு ஒரு அழகா பெருமாள் திருநாமங்க. ஏன்னா அந்த பெருமாளுடைய திருநாமம் வைத்தமானிதின்னு பேர். ஏன்னா பெரிய நிதினா இருக்கார். அந்த மதுரகவி ஆழ்வாருடைய அவதாரம், மதுரகவி ஆழ்வார் இந்த ஊர்ல இருந்தார், இந்த ஊர்ல அவதாரம் பண்ணார், இந்த ஊர்ல வாழ்ந்தாருங்கிறதே ஒரு பெரிய நிதி. இல்லையோ வேற எது நிதியா இருக்க முடியும்? இந்த அல்பமான அஸ்திரமான ஐஸ்வர்யமான நிதி. அப்ப நிதி அப்படின்னா எதுன்னா ஆச்சாரியர்கள் தான் நமக்கு நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு மகதி குரு பங்கி ஹாரயஷ்டி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாத்தின்னு எதிராஜ சப்ததியில இப்படிப்பட்டதான மகதி குரு பங்கி ஹாரயஷ்டி அதுக்கெல்லாம் பீஜபூதமா நமக்கு இந்த ஆழ்வாரை காட்டி கொடுக்கறதுக்காக ஒருத்தர் அவதாரம் பண்ணார். ஆச்சாரியனை காட்டி கொடுக்கறதுக்காக ஒருத்தர் அவதாரம் பண்ணான்னா அவரிடத்துல எவ்வளவு உபகார ஸ்மிருதி இருக்கணும். நமக்கு எம்பெருமான காட்டி கொடுக்கிறவன் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியரை நமக்கு காட்டி கொடுக்கிறார் ஒருத்தர் இருந்தாருன்னா அவரிடத்துல எவ்வளவு பிரீத்தி பிரகர்ஷத்தோட இருக்கணும். அப்பேற்பட்ட நிதி ஆழ்வார் ஒரு நிதி அப்படின்னா ஆழ்வார் நிதி. அதனால பக்கத்து ஊர்ல அவதாரம் பக்கத்து ஊர்ல எழுதியிருந்தார். இவரோ ஆழ்வாரை நமக்கு காட்டி கொடுத்ததுனால இவர் மாநிதி. இந்த மாநிதியை தன்னிடத்திலேயே வச்சிருந்ததுனால இந்த எம்பெருமானுக்கு வைத்த மாநிதின்னு பேர். திருக்கோளூர்ல எம்பெருமானுக்கு வைத்தமானதிங்கிறதான திருநாமம் அப்படி அன்வர்த்த மாறுது. எப்படி ஆழ்வார்கள்லாம் ஆழ்வாருடைய திருவாக்குங்கிறது சாமான்யம் இல்ல. ரிஷீனாம் பிடராத்தியானாம் வாசமர்த்தோனு தாவத்தின ரிஷிகளுக்கு தான் வாக்கு தொக்கின்னு இருக்கும்னு நினைக்க வேண்டாம். ஆழ்வார்களத்தான் ஆழ்வார்கள் தன்னுடைய பிரயத்தனத்தினால ஒரு விஷயத்தை பார்த்து பண்ணல. எம்பெருமான் இந்து நன்குடன் வந்து என்னுடனாக்கி என்னால் தன்னை வண்ட விபாடவன் வைகுந்தநாதனன் எம்பெருமான் உட்கார்ந்து பேச வைக்கிறான். அதனால ஆழ்வாருடைய திருவாக்கு வைத்தமானதின்னு எம்பெருமான திருநாமம் சூட்டினார். அந்த வைத்தமானதிங்கிறது எவ்வளவு அன்வர்த்தமாறுது, எவ்வளவு சார்த்தகமாறுது அப்படிங்கிறது இந்த ஆழ்வார் அவதாரம் பண்ணதுலேயே தெரியுது. அந்த ஊர்ல போனா பெருமாள் கைய பார்த்து உட்கார்ந்துருக்காரு, என்னமோ மை போட்டு பாக்குறாரு. இந்த கதையெல்லாம் லோகத்துக்கு, அந்த சம்பிரதாயத்துல அந்த கதையெல்லாம் நம்ம பேசறதுக்கு இல்ல. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு நிதியை நமக்கு சம்பாதிச்சு கொடுத்த எம்பெருமான், அதனால அந்த எம்பெருமானுக்கு வைத்தமானதின்னு பேரு. அந்த ஊர்ல சித்திர மாசம் சித்ரா நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணார். ஏன்னா சித்ரா நட்சத்திரமே ரொம்ப ஆச்சரியமான நட்சத்திரம். சித்திரம்பா ஏதத் கர்மா எதாச்சும் அப்படிங்கிறது வேதம். சித்திரம்பா ஏதத் கர்மான்னு ரொம்ப ஆச்சரியமான காரியம் அந்த நட்சத்திரத்துல அவதாரம் பண்றது. அந்த நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணி ஆழ்வாருடையதான வைபவங்கள்லாம் நமக்கு சுப்பிரசித்தமா ஆழ்வாருடைய வைபவம் எல்லாம் தெரியும். அப்ப ஆழ்வார் யாத்திரையாக திவ்ய தேசங்களுக்கு யாத்திரை எழுறார். அயோத்தியில எழுதியிருக்கார். அயோத்தியில எழுதியிருந்த காலத்துல தெற்கு தேசத்துல ஒரு பெரிய ஜோதிஷ்தரிய ஆழ்வார் அதை நோக்கி வந்தார். வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தன்னுடைய திவ்ய தேசத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான திருப்பு அந்த சாதிப்பிரானுடைய சன்னதியில திருப்புளி ஆழ்வார் கீழ் நம்மாழ்வாரை பார்த்தா பார்த்து பேசல. இந்த வைப இந்த சரித்திரங்கள்லாம் நமக்கு தெரியும். செத்ததின் வயத்தில் சிறியது பிறந்தால் எத்தை தென்னு எங்கே கிடக்கும்னு கேட்டார் ஆழ்வார். தன்னுடையதான 16 திருநட்சத்திரத்துல அத்தை தென்னு அங்கே கிடக்கும்னு பதில் சொன்னார். அப்படி ஆழ்வாரருடையதான பெருமையை தெரிஞ்சு ஆசிரியிச்சார் அப்படிங்கறது ஆழ்வாருடையதான வைபவம். இந்த ஆழ்வார் தான் திருவாய்மொழி சாதிக்க சாதிக்க எம்பெருமானுடையதான எம்பெருமான் காட்டி கொடுத்த ரசத்தை பரிவாக ரச பரிவாகம் ஆழ்வாருக்கு ஏற்பட்டது. சோக ஸ்லோகத்தம் அபியாகத இதி பதத்து சுத்த போதார்ண போத்தன் நானா கல்லோல நாதானுபவ ரச பரிவாகத ஸ்ராவிய வேதா. எப்படி நம்மாழ்வார் திருவாய்மொழி பண்ணார்னார், நம்மாழ்வாருக்கு ஏற்பட்டதான சோகம் விஸ்லேஷம் பகவத் விஸ்லேஷமானது திருவாய்மொழின்னு ஒரு பெருக்கெடுத்து ஓடித்து ஒரு 6 பெருக்கெடுத்தும்படியாக பண்ணிச்சு. அதனாலதான் எஸ் சாரஸ்வத ஸ்ரோதோ வபுழா மோதபாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் ஷட்டாரிம் தமுபாஸ்மஹே அப்படின்னு சுவாமி எதிராஜ் சத்ததியில இந்த ஆழ்வாருடைய திருவாக்கே ஒரு 6 அப்படின்னு வர்ணிக்கிறது. அந்த 6 வாசனையா இருக்கு. என்ன பகுளா மோதவாசிதம், பகுள புஷ்பத்தினுடையதான ஒரு வாசனையோட மகிழப்பூவுடையதான வாசனையோட அந்த ஆழ்வாருடைய திருவாக்கு இருக்குன்னு வர்ணிச்ச. இப்படிப்பட்டதான ஆழ்வாருடைய திருவாக்க பட்டோலப்படுத்தினார். ஆழ்வாருக்கு பட்டோளப்படுத்தது மாத்திரம் இல்ல, ஆழ்வார் இவருக்காக காத்திருந்தார். இவருக்காக எல்லா நான் தன்னுடைய நாலு பிரபந்தங்களை உபதேச முன்னுரைத்த திருவருத்தன் நூறு பாட்டும், முறையில் வரும் ஆசிரியம் ஏழு பாட்டும், அந்நிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி எண்பத்தி ஏழு பாட்டும், வெண்ணுரைத்ததோ திருவாய்மொழி பிழையற ஆயிரத்தோடு நூத்தி ரெண்டு பாட்டும், எண்ணிலத்து வைகாசி விசாகம் தன்னில் எழுபுருக வருமாறா இறங்கினியின் முதல் பாசனம் பிரபந்த சாரத்துல. இப்படி நாலு பிரபந்தங்களை அருளி செஞ்சு சூழ்விசும் மணிமகள்ல ஆழ்வார் திருநாடு அலங்கரிச்சார், வைகுண்டத்துக்கு எழுனார். ஆழ்வாருக்கு அவாவெல்லாம் தீரும்படியாக, ஏன்னா ஆழ்வாருக்கு அவா என்ன, அவதாரம் பண்ணினார். எதுக்கு அவதாரம் பண்ணினார்னா, இந்த லோகத்தை உத்தாரணம் பண்ணணும்னு ஆழ்வார் அவதாரம் பண்ணார். ஆழ்வாருக்கு சுகமா துக்கமா இதுல எல்லாம் அவர் ஆட்படக்கூடியவரா, நித்திய சூரியா இருந்து ஆழ்வார் அவதாரம் பண்ணவருக்கு இந்த அழக துக்கம்னா ஏது? ஆனா இந்த சம்சாரிகளை எப்படியாவது திருத்தணுங்கிறதான ஒரு அபினிவேசத்துல அவதாரம் பண்ண ஆழ்வார், தனக்கு ஒரு சச்சித்தியன் கிடைச்சிட்டானேங்கிற சந்தோஷத்தினாலே அவருக்கு சாங்கோ பாங்கமா இந்த நாலு பிரபந்தங்கள், நாலு வேதத்துடைய சாரபூதமான நாலு பிரபந்தங்களை தன்னுடைய அனுபவ பரிவாகமா உபதேசம் பண்ணி வச்சார். உபதேசம் பண்ணி தன்னுடைய அவதார சமாப்தி ஆயிடுதுன்னு திருநாடு அலங்கரிக்கலான்னு கிளம்பினார். ஆழ்வாருடைய விசிலேஷத்தை தருக தரிக்க மாட்டாத அண்ணன் இந்த ஆழ்வார், மதுரவி ஆழ்வார் ஆழ்வாரிடத்துல கதறி புலம்பினர். அப்ப நீ இந்த தாமிரபரணி தீர்த்தத்தை காய்ச்சும், நாமே உமக்கு ஆயுர்பாவம் ஆவோம் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்க அது மாதிரி காய்ச்சினார். அப்படி காய்ச்சரிச்சு திருதண்டத்தோட எழுனதாக சொல்றா அந்த எம்பரும். அதுக்கு பாஷ்யக்காரருடைய திருமேனி வந்ததாக அந்த பாஷ்யக்காரருக்கு பவிஷ்யதாச்சாரியன்னு திருநாமம் சாத்தி அங்கேயே பக்கத்துல ஆழ்வார்த்தினர்களே அந்த பவிஷ்யதாச்சாரியன் எழுதியிருக்கார். திருப்பி இன்னொரு தர காய்ச்சும் அப்படின்னு சொல்ல ஆழ்வாருடைய இப்ப நாம் சேவிக்கக்கூடியதான திருமேனி கிடைச்சதாகவும், அந்த திருமேனிய சுவாமி முதலகவிகள் அங்க ஆழ்வார் சாதிப்பிதான் சன்னதியில திருப்புளி ஆழ்வார் கீழே பிரதிஷ்ட பண்ணினார் அப்படிங்கிற சரித்திரங்கள்லாம் கேட்டுன்னு வரும். இப்படி ஆழ்வாருடையதான பிரசித்தி, ஆழ்வாருடையதான இந்த வைபவங்கள் எல்லாம் லோகத்துக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு ஆழ்வார் புறப்பாடு கண்டருள்றதுல இருந்து ஆரம்பிச்சு கொண்டாட்டத்தோட கண்டருள் வரும். கொண்டாட்டம்னா பெரிய கோவில்ல நம்பருமாள் கிளம்பிட்டார் அப்படின்னா திரும்பி எழுறச்சே அரையர்கள் தாளத்தோட போட்டு பெருமாளுடைய வைபவங்கள்லாம் சொல்லி இப்படிப்பட்ட பெருமாள் இப்படிப்பட்ட பெருமாள்னு சொல்லுவார். அந்த அந்த பத்ததிக்கு கொண்டாட்டம்னு பேர். மதுரவி ஆழ்வாரும் நம்மாழ்வாருக்கு இப்படி கொண்டாட்டங்கள்லாம் பண்ணி ஆழ்வார தன்னுடைய வீதி உலா ஏழை பண்ணி இப்படி உற்சவாதைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சே, தமிழர்கள்லாம் இதை பொறுக்க மாட்டாதவர்களாய் உங்க ஆழ்வார் தமிழ் தலைவன் எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு அதுக்கு ஆழ்வார் இடத்துல மதுரவியரிடத்துல அவர்கள் எல்லாம் வாதம் பண்ண, அதுக்காக போய் மதுரையில போய் சங்க பலகையில ஏத்தி ஆழ்வாருடையதான கண்ணன் கழனின் அண்ணும் மனமுடையி என்னன் திருநாமம் தின்னம் நாரணம் அப்படிங்கறதான ஒரு பாசகத்தை ஒண்டி ஒரு ஓலையில எழுதி வச்சதாகவும், இந்த புலவர்கள் எல்லாம் தள்ளிட்டு சங்க பலகை அந்த பாசகத்தை தரிச்சதாகவும் வைபவத்துல ஆழ்வாருடைய வைபவத்துல காண கிடைக்கும். இப்படி ஆழ்வார லோகத்துக்கு பிரச்சாரம் பண்ணி இந்த ஆழ்வாருக்கு தனக்கு ஏற்பட்டதான ஒரு இந்த ரச அனுபவத்தை, ஒரு ஆச்சாரியனிடத்துல தனக்கு ஏற்பட்டதான அனுபவத்தை தான் அனுபவத்துக்கு பரிவாகமாக தான் தான் ஒரு பதினோரு பாசுரங்களை அனுசந்தானம் ஆழ்வார் விஷயமாக அனுசந்தானம் பண்ணார். அதுக்கு என்னன்னு பேர் கண்ணனின் சிறுத்தாம்பு அப்படிங்கிறதாக அந்த பாசுரங்களுக்கு பேரு. இந்த பதினோரு பாசுரங்களுடைய சாரம் என்னன்னா, இந்த ஆழ்வாருடைய ஹிருதயம் நமக்கு முதலாழ்வார் பொய்கை ஆழ்வார் தொடங்கி கலியன் பரியந்தமான எல்லா ஆழ்வாருடைய ஹிருதயம் தெரியணும் அப்படின்னா, இவாருக்கு இந்த ஆழ்வார்களுக்கு சம்பந்தியா இருக்கிறவர் ஒருத்தர் வந்து சொன்னாதான் தெரியும். அப்ப இந்த பன்னெண்டு ஆழ்வார்களுடைய ஹிருதயமும் தெரியணும்னா பன்னெண்டு ஆழ்வார்களாகவும் பன்னெண்டு ஆழ்வாருடைய சம்பந்தத்தோட ஒருத்தர் இருக்கணும். அப்படி இருந்தவர் தான் சுவாமி வேதாந்த தேசிகன். ஏன்னா சுவாமி அவதாரம் பண்ணது அப்படின்னா முதலாழ்வாரான பொய்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திரமான சிரவண நட்சத்திரத்துல அவதாரம், அவதார சமாப்தி ஆகி திருநாடு அலங்கரிச்சது அப்படிங்கிறது திருமங்கை ஆழ்வாருடையதான திருநட்சத்திரமான கார்த்திகை திருக்கார்த்திகை. அப்ப ஆழ்வார் இந்த முதலாழ்வாருடைய திருநட்சத்திரத்துல அவதாரம் பண்ணி கடைசி ஆழ்வாருடைய திருநட்சத்திரத்துல திருநாடு அலங்கரிச்சிருக்கார் அப்படிங்கறத இந்த பன்னெண்டு ஆழ்வாருடைய அம்சபூதம் தான் சுவாமி வேதாந்த தேசிகன்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இது மாத்திரம் இல்ல, இது ஏதோ நமக்கு சாட்டுவா சொல்றான், ஆனா சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை ஒரு ஒரு கிரந்தங்களையும் பராமரிசம் பண்ணி பாக்கறச்ச, தேசிகனுடையதான தாத்தரிய ரத்னாவளி முதலியதான பிரபந்த ஸ்தோத்திரங்களை பாக்கறச்ச இது சுஸ்பஷ்டமா தெரியுது. வேதாந்த தேசிகனுக்கு சுவாமி தேசிகனுக்கு முன்னாடி பின்னாடி யார் யாரோ நிறைய வியாக்கியானம் நிறைய பண்ணிருக்காங்க. ஆனா தேசிகனுக்கு முன்னாடி திருவாய்மொழியினுடையதான ரசத்தை ஒரு சின்ன கேப்சூலா கொடுத்தது யாரும் இல்லை. பிள்ளான் சாதிச்சார், பிள்ளானுடையதான ஆறாயிரப்படி வந்து கொடுத்தோம். இந்த ஆறாயிரப்படியில பிள்ளானுக்கு வியாக்கியாத்தாவான பிள்ளானுக்கு என்ன திருவுள்ளத்துல ஓடி இருந்ததோ அதனுடைய சாரத்தை மாத்திரம் கிரகிச்சு ஒரு பதத்துல சொல்லியிருக்கோம். இந்த திருவாய்மொழியினுடையதான 100,000 பாஷரம் இருக்கேன்னு பிரமிக்க வேண்டாம். இதுல பெருமாளுடைய ஒரு 11 கல்யாண குணங்கள் தான் பேசப்பட்டிருக்கு. சேவா யோக்யோதி போக்ய சுப சுபததம சர்வ போக்யாதிசாயி ஸ்ரேய தத்தேது தாதா பிரபதன சுலபோனிஷ்ட வித்வம்சீலா பக்த சந்தானவர்த்தி நிருபதிக சுகிருத் சத்பதவியாம் சகாயா ஸ்ரீமான் சர்வோசிதாயாம் உபனிஷதி மிஷத்யேஷ காதா சதயன்னா அப்படின்னு தாத்திரி ரத்னாவளியில சாரத்துல இப்படி ஒரு 12 கல்யாண குணங்கள் தான் திருவாய்மொழியில பேசப்பட்டிருக்கு. இதுவும் சுத்தரதே சுவாமின்னா ஒரே வார்த்தையில சொல்லணுமா? திருவாய்மொழி ஒரே பதத்துல சொல்றேன், தேவ ஸ்ரீமான் சுசித்தே கரணம் இதி வதன் ஏகமர்த்தம் சஹஸ்ரே. 1000 பாசுரத்துக்கு ஒரே விஷயம் இதுதான், தேவஹா ஸ்ரீமான் சுசித்தே கரணம் ஸ்ரீமான நாராயணன் தான் உபாயம் ஸ்ரீமான நாராயணன் தான் உபேயம். இவ்வளவுதான் திருவாய்மொழிக்கு விஷயம்னு சாதிச்சு. இப்படி சாதிக்க முடியும் அவ்வளவு சூக்ஷ்மமா, ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு 1000 பாசுரத்துல சொன்ன விஷயத்த ஒரு வாக்கியத்துல ஒரு பதத்துல சாதிக்கணும் அப்படின்னா அதனுடைய ஹிருதயத்தை எவ்வளவு தூரம் உள்ள போய் அந்த ஆழ்வாருடைய ஹிருதயத்தை பார்த்திருக்கணும் சுவாமிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த சுவாமி அப்படிப்பட்ட தேசிகன் தான் இந்த மதுரகவி ஆழ்வாருக்குன்னு ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு பாசுரத்தை பண்ணிருக்கார் அதிகார சங்கரத்தில். இந்த மதுரகவி ஆழ்வாருக்கு ஒரு விசேஷம் விட்டார், என்னன்னா துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும். துன்பற்ற அப்படின்னா துன்பம் ஏற்படல அப்படின்னு சொன்னார். அப்ப மிச்ச பேருக்குலாம் துன்பம் இருந்ததோ அப்படின்னா இவர் ஆச்சாரியனுக்கு எவ்வளவு துன்பம், நம்மளை போல சம்சாரிகளை போல இது இல்ல உணவு இல்ல உடை இல்ல இருப்பிடம் இல்லைங்கிற துன்பமானா ஆழ்வாருக்கு எல்லாம் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெட்டிலையும் எல்லாம் கண்ணன், அது கண்ணனே பார்த்தவருக்கு துன்பம் ஏதுன்னார். அந்த கண்ணனுடைய விசேஷத்தை விட ஒரு துன்பம் உண்டான, ஓரிரவு ஏழூழியாய் மெய்வந்து நின்று எனதாவி மெலிவிக்கும். ஓரிரவு ஏழூழியாய், ஒரு ராத்திரி பகவத் விசேஷமானது 7 ஊழியா இருக்குன்னு. அவராவி துவரா முன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என் அருளாழி அம்மானை கண்டத்தால் இது சொல்லி அருளாழி வரிவண்டு. அப்ப அவர் ஆவி துவராமன் என்னுடைய உசுறு காயத்துக்குள்ள வந்து சொல்லுன்னு கேட்டார். கண்ணன் கடிய கடியன் அப்படின்னார், கடியன் கொடியன் ஆகிலும் என்னெஞ்சம் அவனன்னே கிடக்கும்னு. ஆக இவ்வளவு அநேக இடங்கள்ல எப்படி அர்ஜுனனுக்கு கீதையில எடுப்பு சாய்ப்புமா இருக்கோ ஆழ்வாருக்கு பகவத் அனுபவம் ஏற்பட்டு கொடுத்தனா அந்த விசேஷம் பொறுக்க மாட்டாத பேசுற துக்கம் அழுக. ஒரு ஒரு இடத்துலயும் பார்த்தா எல்லா வஸ்துவையும் பார்த்து இந்த துக்கத்தினுடைய ஒரு ஒரு பராக்காஷ்ட பாக்குறதெல்லாம் கண்ணனா பார்க்க ஆரம்பிச்சார். மண்ணை இருந்து துழாவி வாமனன் மன்னது என்னும் விண்ணைத் தொழுது அவன் மேல் வைகுந்தம் என்ன கைகாட்டும். என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் பெய்வளையீரே. கங்களும் பகலும் கந்துகில் அறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்ன கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும். மல்லிகை கமழ் தன்னல் இருமாலோ வெண்புருஞ்சி இசைத்தமிழ் மாலோ செல்வகர் மாலையும் மயக்குமாலோ செக்கண்ணன் மேகங்கள் சிதைக்குமாலோ. எவ்வளவு தாபம் எவ்வளவு தாபம் அம்மாழ்வார்க்கு இருந்தது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே எனக்கு. அதனால துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும், இவ்வளவு சிரமம் எனக்கு வேணுமா? பெருமாளை நான் போய் இதெல்லாம் பரிசிரமப்பட்டு தேடினு போனேன்னா இதெல்லாம் சரி எனக்கு காட்டி கொடுக்கறதுக்கு எங்க ஆச்சாரு என்ன ஆழ்வா இருக்க அப்படின்னு சார் எனக்கு என்ன கவலை, அவரை பத்தின என்ன எனக்கு போ. அதனால துன்பற்ற, ஏன்னா இதுக்கு அடி எங்கன்னா எங்க ஆச்சாரியம் தான் அதிகம் காமிச்சேன். ஆச்சாரியாபிமானம் ஆச்சாரியன பரிகிரக ஆச்சாரியனுடைய திருவடிகளை பத்துறது தான் ஒரே உபாயம்னா எங்க ஆழ்வார் தான் காமிச்சு. பொன்னுல ஆளீரோ புவனி முழுதாளீரோ நன்னலப்புள்ளினங்கால் நலப்புள்ளினங்கால் நன்னலப்புள்ளினங்கால்னு காமிச்சிருக்க. நல்ல நலம், என்ன நலம்னா இந்த லோகத்த ராஜ்யம் பண்ணக்கூடியவர்களே, பொன்னுலக ஆளுகிறோ வைகுண்டத்த ராஜ்யம் பண்ணக்கூடியவர்களே, வைகுண்டத்த ராஜ்யம் பண்றது ஆச்சாரியர்களா எம்பெருமானா அப்படின்னு கேட்டா, இது சாஸ்திர விரோதமா இருக்கிற மாதிரி தெரியறதேன்னு கேட்டா, கீதையில எம்பெருமான் சொல்லியிருக்க என்ன, வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுர்லபகான்னு சொன்னவர் ஞானி துவாத்மெய்வமே மதம், ஞானி எனக்கு ஆத்மான்னு சொல்லியிருக்க. அப்ப ஞானி துவாத்மெய்வ மேமதம்ங்கிற இடத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்துல சதாயத்த தாரணோகம்னு சாதிச்சார் வியாச்சியார்த்தம். அப்ப இந்த சதாயத்த தாரணோகம்ங்கிற விஷயத்தை தான் தாத்திரிய சந்திரிக்கையில தேசியம் எடுத்து விசாரம் பண்ற. இது சித்தாந்த வேதாந்தத்துக்கு திரையந்த சித்தாந்தத்துக்கு விரோதமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா வேதாந்தம் எல்லாத்துக்கும் அத்தனை சேதனா சேதனங்களுக்கும் எம்பெருமான் தான் ஆத்மான்னு சொல்லிருக்கச்சு, எம்பெருமான் இந்த ஞானிக்கு ஆத்மான்னு சொல்றது பொருந்தாதுதான் இருக்கு. ஒரு சேதனா எனக்கு தனக்கு ஆத்மாவா எம்பெருமான் கொண்டு இருக்கிறது பொருந்தாதுதான் இருக்கு அப்படின்னு கேட்டு, அயந்தோ கிருஷ்ண சித்தாந்தா இது பாவகா அப்படின்னு அங்க சமாதானம். இது கண்ணனுடைய சித்தாந்தம், பெருமாளுடைய சித்தாந்தம். அந்த பெருமாளுடைய சித்தாந்தத்தை யார் மறுத்து கேட்க முடியும்? அவனா அவன் சுதந்திரன், அவன் ஒருத்தனை தனக்கு ஆத்மாவை நினைச்சிருந்தானா யார் போய் இதை கேட்க முடியும் அப்படின்னு தாத்திரி சந்திரிக்கையில காமிச்சான். அந்த விஷயம் தான் ஞானி துவாத்மெய்வ மேமதம்னு கீதையில காட்டின கண்ணன் எம்பெருமான் சொன்ன தன்னுடைய கண்ணனுடைய அபிப்பிராயத்தை தான் ஆழ்வார் திருவுள்ளத்துல வாங்கிட்டு ஆச்சாரியர்களிடத்த காமிச்சார். பொன்னுலக ஆளீரோ பூனைமுழு தாளீரோ நன்னட புள்ளினங்காள் அப்படின்னு காமிச்சார். இப்படி ஆச்சாரியனை ஆசிரியிக்கிறதே நமக்கு பரமோத்தேசியம், அதுதான் நமக்கு சுகரமான உபாயம். எம்பெருமான நாம் நம்மளுடைய பிரயத்தனத்தினால அடையலாமான்னு கேட்டா, நாகமாத்மா பிரவசனே நல்லப்யா ந மேதையா ந மகுதா ஸ்ருதேனா, நம்ம பிரயத்தனப்பட்டலாம் முடியாது. அப்ப அது தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஸ்ருதியே சொல்லி கொடுத்துருக்குப்பா, ச குருமேவ அபிகச்சே ஆச்சாரியே கதிம் பக்தா அப்படின்னு வேதம் சொல்றதுப்பா. அதனால ஆச்சாரியனிடத்துல போனாதான் எம்பெருமான நாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வசந்த ரகசிய விஷயத்த, அதுதான் ஆச்சாரிய ஆசிரியனம் தான், பாகவதனான ஆச்சாரியனை ஆசிரியிக்கிறது தான் நமக்கு பரமோத்தேசியம் அப்படிங்கிறது தான் நமசப்தம் நமக்கு காட்டி கொடுக்கணும். நமசப்தத்துக்கு இப்படி ஒரு அர்த்தமும் உண்டு, அஷ்டாச்சரத்தூடிய நமசப்தம். அந்த அர்த்த விசேஷங்களை நமக்கு காட்டி கொடுத்ததுனாலே, அப்படி ஆழ்வார பத்தினபடினாலே இவருக்கு எது துன்பம். அதனால துன்பற்ற மதுரகவி தோன்ன காட்டும். சரி, ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார பத்தினார், பத்தி நமக்கு துன்பம் இல்லாதவரா ஆனார். அவர் பத்தினாரு, அவர் என்னமோ புதுசா பத்தினாரோன்ன அப்படின்னு கேட்டா, தொல்வழியே இது ஆழ்வாருடைய வழி மாத்திரம் இல்ல, முன்னாடி முன்னாடி ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்டு புராணங்கள்ல உபநிஷத்துக்கள்ல உப இதிகாச புராணங்கள்ல பிரசித்தமா இருக்கிற விஷயமா சேது. அத ஸ்ருதியில சொன்ன அர்த்த விசேஷத்தை சகுருமேவ அபிகச்சேதுன்னு சொன்னதையும் ஆச்சாரியஸ்துதே கதிம்பக்தான்னு சொன்னதையும்னா, உபபிரமணம் பண்ணி காட்டுறதுக்காகத்தான் சத்ருகன் ஆழ்வானே அவதாரம் பண்ணான். அதனால இது என்னமோ புது பதிய புது வழி கிடையாது, இது ஏற்கனவே கண்டக சோதனம் பண்ணி வச்சதான ஒரு ராஜபாட. அதனால தொல்வழி பிராச்சீனமான ஒரு சம்பிரதாயமான வழக்கம். அப்ப சதாச்சாரிய சம்பந்தம் தான் நமக்கு உத்தாரகம். அதனாலதான் சம்பிரதாய பரிசுத்தி ஆரம்பிக்கிறச்சேயே சதாச்சாரிய சம்பந்தத்தாலே அத்தியாத்ம சாஸ்திர அர்த்த நிர்ணயம் பண்ண வேணும் என்னமிடம் சாஸ்திரங்களிலும் உபபிரமணங்களிலும் பிரசித்தம். சாஸ்திரார்த்த நிரூபணம் பண்ணும் இடத்தில் சக்தி இல்லாதவருக்கு உபதேசாத் ஹரிம்புத்வா என்கிறபடியே சாஸ்திரஜ சம்பிரதாய மாத்திரமே அபேட்சித அர்த்த நிர்ணாயகமாம் அப்படின்னு சுவாமி காமிச்சார். சதாச்சாரிய சம்பந்தம் தம்பரம் என்னிறங்கி தளரா மனந்தந்தருளால் ஒம்பர் தரும் திருமால் உகந்தேற்கும் உபாயம்னால் நம் பிறவி துயர் மாற்றிய ஞான பெருந்தகவோர் சம்பிரதாயம். அதுதான் நமக்கு என்ன, ஒன்னி சதிர்க்கும் நிலை. அதில் ஆசிரியிச்சிட்டோம்னா ஞான பெருந்தகவோ சம்பிரதாயத்தை சேர்ந்துட்டோம்னா நமக்கு எங்கேயாவது துன்பம் ஏற்படுமோ? துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தெளிவா அத தான் உபதேசம் பண்ணா போறாது. ஏன்னா உபதேசம் பண்ணதா அப்பா அர்த்தமா அர்த்தம் கற்பிக்கிறவாள் எத்தனையோ பேர் இருக்கா. ஆழ்வார் உபதேசம் பண்ணிட்டார், வெறுதே அருள் செய்வார் அப்படின்னு உபதேசம் பண்ணிவிட்டார். ஆழ்வார் உபதேசம் பண்ணிட்டார், அதனால நாம் உபாயம் பண்ண வேண்டாம் அப்படின்னு கல்பிக்கிறவா இருக்காளோ இல்லையா. நான் உபாய பரிகிரகம் பண்ண வேண்டாம், ஏன்னா ஆழ்வாருடைய திருவாக்கு என்ன இருக்குன்னா, வெறிதே அருள் செய்வார் அப்படின்னா இருக்கு. அதனால நாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், மேல் பதம் என்ன இருக்குன்னு பாக்கணும். செய்வார்கள் குகந்துன்னு இருக்கு, வெறுதே அருள் செய்வார் வாஸ்தவம்தான். எப்ப செய்வார்க்கு யாரு உபாயத்தை அனுகிரகம் பண்றாளோ, உபாய பரிகிரகம் பண்றாளோ, அவளுக்கு வெறுதே அருள் செய்ய. அப்ப உபாய நான் உபாய பரிகிரகம் பண்ணிட்டேன்னா அவன் வெறுதே அருள் செய்வான்னு எப்படி சுவாமி சொல்ல போச்சுன்னார். அப்ப நீ பண்ணக்கூடியதான உபாயம் அவன் கொடுக்கற பலனை பாக்குறச்சு மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம். ஒரு கடையில போறான், ஒரு 10 பவுன் நகை வாங்குறான். அந்த கடைக்காரன் சுவாமி ஒண்ணு வேணா எடுத்துன்னு போங்கிறான். இல்ல இல்லப்பா நான் காசு கொடுக்காம வாங்க மாட்டேன், இந்த ஒரு 10 ரூபா வச்சுக்கோ அப்படி என்ன 10 ரூபா கொடுத்துட்டு ஒரு 10 பவுன் நகைய வாங்கிட்டு வரோம்னு வச்சுப்போம். அப்ப இத எப்படி சொல்றது அப்படின்னா வெறுதே அருள் செய்வா. அவன் ஒரு சும்மா கொடுத்தான்னு தான் சொல்லணும், நான் 10 ரூபா கொடுத்து வாங்கினேன்னு சொல்லக்கூடாது. அப்ப அவன் சும்மா கொடுத்தா வாங்கினேன்னு சொல்லணும். அது மாதிரிதான் நாம் பண்ணக்கூடிய உபாயம் 10 ரூபா பணம் கொடுக்கற மாதிரி, அவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பலம் ஒரு 10 பவுன் நகை கொடுக்கற மாதிரி. 10 ரூபாய்க்கு எங்கேயாவது 10 பவுன் நகை வாங்க முடியுமோ? அதனாலதான் ஆழ்வார் வெறுதே அருள் செய்வார்னு சொன்னாரே தவிர நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் பெருமாள் அருள் செய்வார்னு அங்க அர்த்தம் இல்ல. அப்படி சொல்லிட்டான்னா அந்த இடத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா சாஸ்திரங்கள்லாம் விரோதம் வந்துடும். சாஸ்திரம் ஒரு சேதனை உத்தேசம் பண்ணி விதிச்சது வியர்த்தமா போயிடும். பெருமாளை எல்லாம் பார்த்து பாரு, அதுக்கு எதுக்கு நாம எதுக்கு செய்யணும்? சந்தியா வந்த நாள் எல்லாம் விட்டுட்டு உட்காந்துடலாம், பொங்கல் சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கலாம், ஏகாதசி அன்னைக்கு இருக்கலாமே. ஆனா அப்படி இல்லை. அதனால்தான் அதனுடைய வாக்கா இருந்துடுத்துன்னா ஆழ்வாருடைய வாக்காவே இருந்தாலும் அதுக்கு அபார்த்தம் கல்பிக்கக்கூடியவாறு அநேகம் பேர் இருக்கா. அதனாலதான் சுவாமி தேசிகன் ரொம்ப ஜாகிரதையான பதத்தை பிரயோகம் பண்றா, தோன்ற காட்டும். அத சுஷ்பட்டமா தான் அனுஷ்டானம் பண்ணி சொல்றது மாத்திரம் இல்ல, கண்ணனும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின் வார்த்தையினால சொன்னவர் மாத்திரம் இல்ல, தான் அதை அனுஷ்டானம் பண்ணி ஆசினோதிகி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரிய ஸ்தாபகித்தபி ஸ்வயம் ஆச்சாரத்தே தஸ்மாத் ஆச்சாரிய உச்சத்தேன்னு தான் சொல்லியிருக்கு. அதனால தான் ஆச்சாரியத்தை தான் அதை அனுஷ்டானம் பண்ணி காமிச்சார் அப்படின்னு சொல்லணும். தோன்ற காட்டும் தொல்வழி இந்த வழி இருக்க, இதுதான் என்ன பிராச்சீனமான புராதனமான ஒரு வழி உபாயம் மார்க்கம்னு அர்த்தம். யாருக்கு இதெல்லாம்? அசத்துக்களுக்கா? தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவாருக்கு தொல்வழியே. இந்த வழிதான், இதை விட்டா நானிய பந்தா அயனாய வித்தியசேன்னு, இதை விட்டா இன்னொரு வழி இல்ல. அதனால தொல்வழின்னு சொல்லல, தொல்வழியே தேசிகன். இதுதான் ஒரு ஒரே வழி, வேற வழி கிடையாது. நாம் நம் கரையேறணும்னா நம்ம ஆச்சாரியனை கெட்டியா பிடிச்சுக்கிறோம், இதுதான் ஒரே வழி. புங்கே போகான் அபிஜித திருப்பா சேவக சர்பகாதவு ஞாச தலகத்துல சொல்ற சம்பிராப்தோ பிரபவதி தேசிகோமே தயாளுகூன்னு. அதுதான் தொல்வழியே நல்வழிகள் துணிவாகட்டு. நல்வழிகள் சத்பதத்துல போகணும் அப்படின்னு போகணும்னா, சத்பதத்துல போகணும்னா நமக்கு சதாச்சாரிய சம்பந்தம் கட்டாயம் அனிவாரியமான ஒரு விஷயம் அப்படிங்கறத நமக்கு காட்டுறதுக்காகவே இந்த ஆழ்வாருடைய அவதாரம் இருந்தது. இப்படி ஆழ்வார் என்ன காட்டி கொடுத்தார், ஆச்சாரியனை எப்படி கொண்டாடணும்னு நமக்கு காட்டி கொடுத்தார். எம்பெருமானை எப்படி நாம் கொண்டாடணுமோ, ஆச்சாரியனையும் தேவபத் பூஜ்யா, எம்பெருமானை போல ஆச்சாரியன் பூசிக்க தகுந்தவன். சக்ஷுர்கம்யம் குரும் தியக்வா மேல ரகசியத்தை சொல்ற, கண்ணுக்கு நேரம் இருக்கக்கூடிய ஆச்சாரியனை விட்டுட்டு சாஸ்திர கம்யனான எம்பெருமான போய் தேடுறியே. கரஸ்தம் உதகம் தியக்வா கனஸ்தம் அபியாசத்தை, கையில இருக்கிற தீர்த்தத்தை விட்டுட்டு ஆகாசத்தை மேகம் முழியுமான்னு தலையில பார்த்தானா? அப்ப சக்ஷுர்கம்யனா இருக்கக்கூடிய ஆச்சாரியனா பத்தணும், அதுதான் நமக்கு உத்தேசியம் அப்படிங்கிறது. அப்படி பத்தினா நமக்கு எந்த துன்பமும் இல்லை. அதை எப்படி பத்தணும்? அந்த ஆச்சாரியன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு பரமான பராகாஷ்டையான ஒரு பக்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த கண்ணனும் சிறுத்தாம 11 பதிகம் காமிச்சு கொடுத்து. அதுல ஒரு ஒரு பதிகத்திலையும் ரொம்ப ஆச்சரியமா காய்ச்சினு வந்த, இன்பத்தில் இறஞ்சுதலில் இசையும் வேத்தில் இகழாத பல்லுறவில் ராகம் மாத்தில் தன்பத்தல் உணவிளக்கில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் அன்பர்க்கே அவதரித்த மாயோன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் பாலே கொண்டு துன்பற்ற மதுரவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவாருக்கு. சுவாமி தேசிகன் சொன்ன அதுல சாத்தரி ரத்னாவளியில 10 பாசுரத்துக்கு ஒரு குணம் சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் 100 பாசுரத்துக்கு ஒரு குணம் சொல்லுவோம். ஆயிரம் பாஷலன் சேர்ந்து ஒரு குணம் சொல்லுவோம். இப்படி சொல்றதுங்கிறது ஒரு வழக்கம். பத்து பாஷலத்துக்கு ஒரு குணம் சொல்றச்சே, ஒரு ஒரு பாஷலத்தினுடையதான ஒரு ஒரு பாசுரத்துல பிரதிபாதனம் பண்ணப்பட்ட குணத்தை ஒரு பதத்தினால சாதிப்பேன். இங்க இருக்கிறதே பத்து பாசுரம் தான், பதினோரு பாசுரம் தான். அதனால பதினோரு பதங்கள், இந்த பதினோரு பதங்கள்ல என்னென்ன விஷயம் ஆழ்வார் சொல்லியிருக்காருங்கிறத சாதிக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு அதனுடைய ஒரு எசன்ஸா, அதனுடைய ஒரு ரசமா அதை நமக்கு புழிஞ்சு கொடுக்குற, இந்த கண்ணன் திருத்தாம்ப வந்து புழிஞ்சு நமக்கு ரசத்தை கொடுக்குற அவ்வளவு. ஏன்னா அதுல வந்து சக்க தள்ள வேண்டியதே இல்லை, இருந்தா கூட அதனுடையதான ஜூஸ் என்ன அப்படிங்கறத இந்த பத்து பதங்க பத்து பதங்களால சாதிச்சு இப்படிப்பட்ட ஆழ்வார் ஆசிரியிச்சதான இந்த வழியை நாமும் ஆசிரியிக்கணும் அப்படிங்கறத அதிகார சங்கிரகத்துல ரொம்ப ஆச்சரியமான பாசுரத்தை காமிச்சார். இது கண்ணன் திருத்தாம்புன்னு ஆழ்வார் பண்ண பதினோரு பாசுரங்களுக்கு ஒரு சாரம். முதல் பாசுரம், முதல் பாசுரத்தினுடைய விஷயம் என்ன? கண்ணன் திருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணைய பெருமாயன் அப்படின்னார். கண்ணனும் செலுத்தாம்பினால் அப்படிங்கிற பகுதி என்ன? இன்பத்தில் அப்ப ஆனந்த ரூபமான அனுபவம், இன்பத்தில் இறஞ்சிதலில். அப்ப இன்பம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆழ்வாருக்கு எதெல்லாம் இன்பம் அப்படின்னு பார்த்தா, ஆழ்வாருக்கு எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே எல்லாம் கண்ணன் தான். எனக்கு தேனே அச்சுவை கட்டி என்கோ, அறுசுவை அடுசல் என்கோ, நெய்ச்சுவை தேரல் என்கோ, கனி என்கோ, பாலன்கேனோ, பாலும் கண்ணலும் அமுதமாகி தித்திப்ப, யானும் எம்பிதானையே ஏத்தி யானுய்வானே, உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெட்டிலையும் எல்லாம் கண்ணன், அச்சுவை கட்டி என்கோ. இப்படி பின்னோர் கருமாணிக்கத்தை எமுதை தேனை நன்றாலே கனியை கரும்பு தன்னை மட்டவிழ் தன்னந்துழாய் முடியானே வணங்கி அவந்திரத்து பட்டவிண்ணை. இதெல்லாம் எம்பெருமானுக்கு, எம்பெருமான் ஆழ்வாருக்கு இருந்தது. இதுல என்னென்னலாம் தனக்கு ருசிக்கிறதுன்னு ஆழ்வார் சொன்னாரோ இது அத்தனை ஆழ்வார் இவருக்கு இருந்தார். இந்த ஆழ்வாருக்கு இருந்தார் முதலவி ஆழ்வாருக்கு எம்பெருமான், நம்ம ஆழ்வாருக்கு எம்பெருமான் கண்ணலாய் அச்சுவை கட்டியாய் அறுசுவை அடுசலாய் நெய்ச்சுவை தேரலாய் இப்படி தேனாய் பாலாய் கரும்பாய் இப்படிலாம் இருந்தாரோ இல்லையா, இது அத்தனையும் முதலவி ஆழ்வார்க்கு நம்மாழ்வார் இருந்தாராம். அப்ப இன்பத்தில் இன்பம் ஆனந்த ரூபமான அனுபவம், ஆச்சாரிய அனுபவம் இருக்க அது அவ்வளவு ஆனந்தமா இருக்குன்னு. அதுக்கு மேல இறைஞ்சுதலில், இறைஞ்சுதல் இறைஞ்சுதல் அப்படின்னா எம்பெருமான் இடத்துல ஆழ்வார் சரணாகதி பண்ணார், இவர் ஆழ்வார் இடத்துல சரணாகதி பண்ணார். இறைஞ்சுதலில் கண்ணனல்லால் எல்ல கண்டி சரணது நிற்க வந்து மண்ணின் வாரம் நீக்கு தற்க வடமதுரை பிறந்தான் திருவேங்கடத்தானே புகழொன் நெல்லாடியே உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே திருவிண்ணகர் மண்ணுபிரான் கழல்களன்னி மற்றோர் கனைகள் நிலம் பயர்தற்க மகந்தன் என்று மற்றேன் பஞ்சமாகவே ஆவிக்கோர் பத்து கொம்பு என்னலால் அருகின்ன. சுவாமி அம்மாழ்வார் எம்பெருமானிடத்துல இப்படி சரணாகதி இறைஞ்சின, என்ன உன தவிர வேற யாரும் கதி இல்லைன்னு. முதலவி ஆழ்வார் இரண்டாவது பாசுரத்துல அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கே நாவினால் நவிட்ட இந்த மெய்தினேன் நேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவமத்தறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித்தறிவனே தேவமத்தறியேன் அப்படிங்கிற பதத்தினால இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேத்தில் இசையும் பேரு அப்படின்னார். கணக்கேயாக எனக் கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே உற்றேன் முகந்து பணை செய்து உணபாதம் பெற்றேன் ஈரே இன்னும் வேண்டுவதன் தாய். அப்ப எனக்கு நீரே பேராக வர வேணும் இதையும் பேரு அப்படின்னு. அப்ப நாம் அங்கீகரிக்கக்கூடியதான புருஷார்த்தமாக நீர் இருக்கணும்னு எம்பெருமான் ஆழ்வார் கேட்டார். எனக்கு எல்லாம் நம்மாழ்வாரா இருக்குன்னு மூணாவது பாசுரத்துல காமிச்சான். அவன் நாவினால் நபட்ட இன்பமேதினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவமத்தரையேன் குருகூர் நம்பி பாவி நின்றே பாடித்திருவனே திருதந்தாகிலும் தேவபிரானுடைய சரியகோள திருமுரு காண்பன் நான் சரிய வன்குருகோர் நகம் நம்பிக்கு அடிய நண்பனாய் அடியேன் பெற்ற நன்மை அப்படின்னு காமிச்சார். இப்படி அடியேன் பெற்ற நன்மைன்னு காமிச்சார். அதுக்கு மேல இகழாத பல்லுறவு எனக்கு பஞ்சமாகிய தந்ததாயோடு பிராணமாய் அவையல்லணுமாய் நன்மக்களும் சேலே கண்ணியரும் அவரே இனி ஆவாரே தாயும் தந்தையுமாய் இவ்வுலகனில் மாயுமீகன் அணிவன் நந்தையே. அங்க நம்மாழ்வார் இப்படி எம்பெருமான சகல பந்துவாவும் காமிச்சார். இங்க இந்த ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் எனக்கு இந்த அன்னையாய் அத்தனாய் என ஆண்டிடும் தன்மையான் கடகோபன் நம்பி அப்படின்னு காமிச்சார். அதுக்கு மேல நம்பினேன் பிறர் நண்பொருள் நன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் செம்பன் மாட திருக்குருகூர் நம்பி என்னும் என்னை இகழ்விழன் காண்பினே ராகம் மாத்து. முன்னாடி ஒரு விஷயத்துல நம்பினேன் பிற நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்பலாம் உம்நாட்டிட்டு ஆசையோட இருந்தேன் ஐஸ்வர்யங்கள் ஆசை உடையவனா இருந்தேன் இதெல்லாம் மாத்தி எம்பெருமான் இடத்துல எம்பெருமான் விஷயத்துல நான் இருக்கும்படியாக உம்முடைய திருவடிகள்ல இருக்கும்படியாக மட மாத்தினீர ராகம் மாத்தில் தன்பற்றில் வினவிளக்கில் தன்பற்றில். அப்ப தன் விஷயத்துல ஒரு பிரீத்தியை உண்டாக்கணும். ஆழ்வார் விஷயத்துல நம்மாழ்வார் விஷயத்துல ஒரு பிரீத்தியை எம்ப ஆழ்வார் உண்டாக்கி கொடுத்தார் மதகவி ஆழ்வார்க்கு. அத தன்பத்தில் யானாய் தன்னை பாடி ஆ முதல்வன் இவனன்னதத்தேத்தி. இப்ப நம்பினே பிற நண்பொருள் நன்னையும் நம்பினேன் மடபாரையும் முன்னலாம் செம்பன் மாட திருக்குருகூர் நம்பி கண்மனாய் அடியேன் சதித்தேர் என்ன இன்று தொற்றும் எழுமையும் எம்பிரான் நின்று தன்புகள் ஏத்தவருளினான் அப்படிங்கிறத காமிச்சர். வினைவிலக்கில் என்னுடைய வினைகள் எல்லாம் போக்குறது பாபங்களை போக்குறது என்னை கொண்டு என் பாவந்தன்னையும் பார கயித்து தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தை ஊரா. இப்படி என்னுடைய பாபங்கள் எல்லாம் போகும்படியாக பண்ணினான் எம்பெருமான் ஆழ்வார் அனுபவிக்கிறார். இங்கே ஆழ்வார் பண்டவல்வினை பார்த்து அருளினான் அப்படின்னு என்னுடைய வல்வினைகள் எல்லாம் பார்த்து அருளினான் என்று செய்யும் அரிய எம்புகேன் உண்டமிழ் ஷடகோபன் அருளையேன்னு காமிச்சார். வினைவிலக்கில் தகவோக்கத்தில் எதிர் சூழல் என கருளாடி எம்மானை கண்டக்கால் இது சொல்லி. அப்ப தகவு எம்பெருமானுடைய கிருபையை உண்டாக்கணும் அப்படிங்கிற திருதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு தாண்பன் நான் பெரிய வன்குருகோர் நகர் நம்பி காலுரியனாய் அடியேன் தடுத்தேன் இன்று அப்படின்னு காம். தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் தத்துவத்தை உணர்த்துதலில் நிற்கப்பாடு என் நெஞ்சுள் நிறுத்தினான் உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதுநலம் அருளன் எவனவன் நிற்கப்பாடு என் நெஞ்சுள் நிறுத்தினான் அப்படின்னு தன்மையாக்கில் தானுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய சொரூபத்துல ஏத்தினர் பிரம்மஸ்வரூபம்னா தன்னை போல ஆக்கி கொடுத்தார் இல்லையா. அது மாதிரிதான் பயனன்னாகிலும் பாங்கல்லராயிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் குயில் நன்னார் பொருள் சூடு குருகூர் நம்பி முயல் என்னேன் முயகழற்கண்மையே. தன்மையாக்கில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் தன்மையாக்கில்ங்கிறது ரெண்டு பாசுரம். பயனன்னாகிலும் பாங்கல்லராயிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்னார் பொருள் சூடு குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் முயகழற்கண்மையே. அன்பன் தன்னை இறந்தவர்க்கெல்லாம் அன்பன் தன் குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரவி சொன்னதல் நம்புவார்கடி வைகுந்தங்கான்மினே அப்படின்னு தன்மையாக்கில். இவ்வளவும் ஆழ்வார்க்கு எப்படி எம்பெருமான் விஷயத்துல இருந்ததோ இந்த ஆழ்வார்க்கு ஆழ்வார் விஷயத்துல மதுரவி ஆழ்வார்க்கு நம்மாழ்வார் விஷயத்துல இருந்ததுங்கிறத காமிக்கிறார். இன்பத்தில் இறைஞ்சுதலில் இகையும் வேத்தில் இகழாத பல்லுறவில் இராகம் மாத்தில் தன்பத்தில் வினைவிளக்கில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் அன்பர்க்கு அவதரித்த மாயோ நிற்கா. இவருடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அன்பர்க்கே அவதரித்த மாயோன் நிற்க கிருஷ்ணாவதாரத்துல காலத்துல அவர் இருந்திருக்க ஏன்னா ஆழ்வாருடைய வயசுல பெரியவர். அன்பர்க்கே அவதரித்த மாயோன் நிற்க அது அடுத்து ரெண்டு அர்த்தம். அன்பர்க்கே அவதரித்த மாயோன் நிற்க அப்படின்னா கிருஷ்ணாவதார காலத்துல இவர் இருந்தா கூட கண்ணனை விட்டுட்டு இவரை பத்தினான்னு ஒரு அர்த்தம் இல்ல. சர்வேஸ்வரன் பக்கத்திலேயே ஆதிபிரானா நிற்கிற அன்பர்க்கே அவதரித்த மாயோன் சர்வேஸ்வரன் ஆதிபிரானா பக்கத்திலே இருக்க அருமறைகள் தமிழைதான் தாளே கொண்டு அவன் தாள்ல போய் விழத்துக்கு விழாம இவன் இவர் தாள்ல வந்து விழுந்தார். அன்பர்க்கே அவதரித்த மாயோன் ஆதிபிரானா பக்கத்திலேயே சன்னதி பண்ணிட்டு இருக்க திருப்புலி ஆழ்வார் பக்கத்திலேயே அவர் சன்னதி நிற்க ஏன்னா நின்ன ஆதிபிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன்னு ஆழ்வார் அங்க கேட்டார். அந்த நிற்கங்கிற பதத்தை திருவுள்ளத்தை வச்சு தேசிய நீங்க நிற்கங்கிற பதத்தை போட்டார். அன்பர்க்கே அவதரித்த மாயோன் இருக்கேன்னு போடலாமோ இல்லையா அப்ப அன்பர்க்க அவதரித்த மாயோன் நிற்க அருமலைகள் தமிழ் செய்தேன், இதுக்கு நிற்கங்கிற பதம் போட்டார். நிற்கங்கிற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம், இருக்க செய்தேன்னு அர்த்தம் ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் பக்கத்துல நின்னு இருக்க, நின்ன ஆதிப்பிதான் நிற்கன்னு ஆழ்வார்னா நிற்கன்னு காமிச்சு கொடுத்தார். அந்த ஆழ்வாருடைய பதத்தை தேசியம் எடுத்து காமிக்கிறார். அதனால துன்பற்ற மதுரகவி அன்பர்க்கே அவதரித்த மாயோன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு. அருமறைகள் தமிழ் செய்தான் யாருன்னா சுவாமி நம்மாழ்வார். அவருடைய திருவடிகளையே தனக்கு தாரக போஷக போக்கியமாய், எம்பெருமானுடையதான திருவடிகளை தனக்கு தாரக போஷக போக்கியமாய் உண்ணும் சோறு பருகினி தின்னும் வெற்றலையும் எல்லாம் கண்ணன் நம்மாழ்வார் இருந்தார். நம்மாழ்வாருடைய திருவடிகளையே தனக்கு தாரக போஷக போக்கியமா இந்த ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் இருந்தார். அருமர்கள் தமிழ்செய்தான் தாளை கொண்டுன்னு சொல்ல, தாளையும் கொண்டுன்னு சொல்லல, தாளே கொண்டுன்னு. அப்ப தாளேன்னு ஏகதாரத்துக்கு என்ன அர்த்தம்னா, மிச்சத்தெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளை உத்தேசியம் இல்லாம இவருடைய திருவடிகளையே தனக்கு தாரக போஷக போக்கியமாக கொண்டுன்னு. துன்பற்ற மதுரகவி, இப்படி ஆச்சாரியனை வரிச்சோம்னா, இப்படி ஆச்சாரியனுடைய திருவடிகளை தரிச்சோம்னா நமக்கு துன்பம் போயிடும். என்ன துன்பம்னா, நமக்கு பகவத் விசிலேஷன் துன்பம் போயிடும். இந்த சம்சார துன்பம் போறது, சம்சார துன்பம் இருக்கு, இதெல்லாம் ஒரு விசாரமே இல்லை. ஏன்னா நான் கர்மாதீனம், இது நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்லை, அது வரது வரத்தா போறது, போறது போகத்தான் போறது. ஆனா துன்பம், துன்பம்னா எது நமக்கு லோகத்தாருக்கு துன்பம் அப்படிங்கிறது என்ன, தன்னாதார் முருகளிப்ப நல்லுத்தார் தரங்கங்க என்னாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை, கண்ணாளா கடல் கடைந்தாய் உண்கழற்கே வரும்பதிசு கண்ணாவா தடியேனை பணிகண்டாய் சாமாரே. நாலாம்பத்துல கேட்டார் ஆழ்வார், நாலுல ஒன்பதுல, நன்னாதார் முருவளிப்பு நல்லுற்றார் கரைந்தேங்க என்னாரா துயர் விளக்கும் உள்ளகியத்தை. இந்த துக்கத்தையா சொன்னார். இங்க துக்கம் துக்கம்ங்கிறது விபத் விஸ்மிருதி விஷ்ணோகம் சம்பன் நாராயண ஸ்மிருதி. விபத்து எது, நம் பெரியாழ்வார் சொன்னார், உண்ணானால் பசியாவதில்லைனாரே அதுதான் விபத். பகவான நினைக்காத நாள், பகவானுடைய விசிலேஷம் இருக்கக்கூடியதான நாள், அந்த விசிலேஷமே புறக்காது. ஆச்சாரியனை ஆசிரியோம்னா அது புறக்காது, அதனால துக்கமே ஏற்படாதுங்கிறத காமிக்கிறதுனால தான் துன்பற்ற மதுரகவி தோன்னாட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவாகட்டு காட்டும் தொல்வழி. அது சுஸ்பஷ்டமா அதுல ஐயந்திரிவுகள் இல்லாதபடி, இந்த அந்நதா ஜானம் விபரீத ஜானம் சம்சயம் முதலியவர்கள் இல்லாதபடி, யாரும் அபார்த்த கல்பனம் பண்ணாதபடி, தான் சொன்னது மாத்திரம் இல்ல அத்தான் அனுஷ்டானம் பண்ணி காமிச்சாரு, அந்த வழிதான் நமக்கு போக வேண்டியதான ஒரு சத்தகம் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஆழ்வார பத்தினதான ஒரு வைபவத்தை எடுத்து சாதிக்கிறார். இதுல ஆழ்வாருடைய வைபவத்தை எதாமதி விஜயாபனம் பண்ண, ஏதாவது தோஷங்கள் இருந்தா க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண முனசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.